வேதாத்மனாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ ப்ரஹ்ம பிரச்சோதயாத். இரவில்லை பகலில்லை, வானிலை பூமி இல்லை. இரவில்லை பகலில்லை, வானிலை பூமி இல்லை. இரவில்லை பகலில்லை, வானிலை பூமி இல்லை. நீரில் அமிழ்ந்த லோகம், நீரில் அமிழ்ந்த லோகம். தீம் தீம் த தீம் நுத்த கிட்ட ஜம் ஜம் த ஜம் தரி தக்க தீம் தீம் தக்கிட்ட தக்க ஜம் ஜம் தக்கிட்ட தக்க தும் தும் தக்கிட்ட தக்க ஜம் ஜம் த தரித்த தீம் தீம் தக்கிட்ட தக்க ஜம் ஜம் தக்கிட்ட தக்க தும் தும் தக்கிட்ட தக்க ஜம் ஜம் த தரித்த தீம் தீம் தக்கிட்ட தக்க ஜம் ஜம் தக்கிட்ட தக்க தும் தும் தக்கிட்ட தக்க ஜம் தரித்த தரித்த ஜனுத்த திமித்த தக்கிட்ட தீம் த தீம் தக்கிட்ட தக்க தோம் தீம் தீம் தக்கிட்ட தக்க தோம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தக்க தோம் தீம் த தீம் தக்கிட்ட தக்க தோம் தீமி தீம் தக்கிட்ட தக்க தோம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தக்க தோம் தீம் த தீம் தக்கிட்ட தக்க தோம் தீமி தீம் தக்கிட்ட தக்க தோம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தக்க தோம் பிரம்மனின் அருள் அறக்கரையாக அவர்களும் அவனையே தாக்க பிரம்மனின் அருள் அறக்கரையாக அவர்களும் அவனையே தாக்க பிரம்மனின் அருள் அறக்கரையாக அவர்களும் அவனையே தாக்க கிட்ட தக்க தத்திம்மி தக்கிட்ட தக்க தா தஜம் தத்தரி தஜன்னு தத்திம்மி தக்கிட்ட தகுந்தரி கிட தக தா தரி கிட்ட தக்க தத்திம்மி தக்கிட்ட தக்க தா தஜம் தத்தரி தஜன்னு தத்திம்மி தக்கிட்ட தகுந்தரி கிட தக தா தரி கிட்ட தக்க தத்திம்மி தரி தஜனு தத்திம்மி தக்கிட்ட தகுந்தரி கிட்ட தக தா கிட்ட தீம் கிட்ட தீம் தீம் கிட்ட தீம் கிட்ட தீம் தக தரிதா தக திமிதா தத்தித்தா கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் தத்தித்தா கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் தத்தித்தா கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் கிட்ட தக தோம் த அரக்கனை வெல்ல பிரம்மன் தக்க கிட்ட நம் தக்க தக்கிட்ட கிட்ட தக திம்மி தருகிட்ட தக ஜன்னு தருகிட்ட தக தாம் தக்க தருகிட்ட தக திம்மி தருகிட்ட தக ஜன்னு தருகிட்ட தக தாம் தாம் தக்க தருகிட்ட தக திம்மி தருகிட்ட தக ஜன்னு தருகிட்ட தக தக தோம் பிரம்மனும் மயங்கி விழுந்தான் பிரம்மனும் மயங்கி விழுந்தான் ஊடல் ஓய்ந்து பிரம்மனும் மயங்கி விழுந்தான் அது தருணம் பூத்த கணங்களும் பிசாசுகளும் மனம் வெறுத்து பிரம்மனும் உயிர் துறந்தான் உயிர் துறந்தான் அவன் வாயிலிருந்து புத்திரம் வந்தான் அவன் தாப தன்னி சச நீ கரி கசரி ரிக மகாரி கரி நீ சரி தானி ரி நீ சதனி பாம் தாம பாம சரி